மெல்ல நட மெல்ல நடமே இனி என்னாகும் ஆஹா மெல்ல நட மெல்ல நடமே இனி என்னாகும் முல்லை மலர் பாதம் நோகும் உந்தன் சின்ன இடை வளைந்தாடும் வண்ண சிங்காரம் குலைந்து விடும் ஆஹா மெல்ல நட மெல்ல நடமே இனியாகும் இறைவன் விரித்தான் வரும் பனித்திரையால் அதை மறைத்தான் படுக்கையை இறைவன் விரித்தான் வரும் பனித்திரையால் அதை மறைத்தான் பருவத்தில் ஆசையை கொடுத்தான் வரும் நாணத்தினால் அதை தடுத்தான் வரும் நாணத்தினால் அதை தடுத்தான் ஆஹா மெல்ல நட மெல்ல நடமேனி என்னாகும் அடிக்கடி சிரிக்கும் சிரிப்பு அதில் அழகிய மேனியின் நடிப்பு அடிக்கடி சிரிக்கும் சிரிப்பு அதில் அழகிய மேனியின் நடிப்பு பட படவென வரும் துடிப்பு இன்று பதுங்கியதே என்ன நினைப்பு இன்று பதுங்கியதே என்ன நினைப்பு ஆஹா மெல்ல நட மெல்ல நடமேனி என்னாகும் முல்லை மலர் பாதம் நோகும் முந்தன் சின்ன இடை வளைந்தாடும் வண்ண சிங்காரம் குலைந்து விடும் ஆஹ மெல்ல நட மெல்ல நடமேனி என்னாகும் அடக்கம் கண்கள் திறந்திருந்தாலும் உறக்கம் வருவதை நினைத்தால் நடுக்கம் பக்கம் வந்து விட்டாலோ மயக்கம் பக்கம் வந்து விட்டாலோ மயக்கம் ஹயமெல்ல நட மெல்ல நடமேனி என்னாகும் முல்லை மலர் பாதம் நோகும் உந்தன் சின்ன இடை வளைந்தாடும் சிங்காரம் குலைந்து விடும் ஆஹ மெல்ல நட மெல்ல நடமேனி என்னாகும்